إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. عباد الله، اتقوا الله سبحانه وتعالى، فإن من اتقى الله وقاه وأرشده إلى خير أمور دينه ودنياه. سمي الله سبحانه وتعالى préserve les droits d'Allah سبحانه وتعالى et préservez-vous du châtiment d'Allah سبحانه وتعالى, car celui qui préserve les droits d'Allah et qui se préserve de son châtiment سبحانه وتعالى, Allah سبحانه وتعالى le préserve et l'oriente vers le bien de son mandat et de sa religion. Et la mu'ibad Allah, أن الله بحكمته سبحانه وتعالى قضى أن الجزاء من جنس العمل في الخير والشر، ليعرف العباد أنه حليم عليم حكيم رؤوف رحيم سبحانه وتعالى، وليرغبوا في الخير ويحذروا من أسباب العذاب الأليم. فالجنس فالجزاء من جنس العمل، وكما تدين تدان. سمي الله سبحانه وتعالى صشك الله سبحانه وتعالى صشك لا صشك الله سبحانه وتعالى إلى perfection الله سبحانه وتعالى a décrété que les récompenses sont l'effet des œuvres des œuvres accomplies par le soumis, que ce soit dans le bien ou que ce soit dans le mal. Pour que les soumis à Allah subhanahu wa ta'ala sachent qu'Allah est clément, qu'Allah subhanahu wa ta'ala sait tout, qu'Allah subhanahu wa ta'ala est miséricordieux, qu'Allah subhanahu wa ta'ala rien n'échappe, ne lui échappe subhanahu wa ta'ala. Et pour que cela les motive à accomplir le bien et qu'ils soient avertis contre tout ce qui va leur prévaloir le châtiment d'Allah subhanahu wa ta'ala. قال رسول الله صلى الله عليه وسلم الراحمون يرحمهم الرحمن ارحموا من في الأرض يرحمكم من في السماء. Le messager d'Allah subhanahu wa ta'ala dans ce hadith authentique a dit: ceux qui sont miséricordieux, le très miséricordieux les couvre de sa miséricorde subhanahu wa ta'ala. Soyez miséricordieux avec ceux qui sont sur terre. Celui qui est au-dessus des cieux sera très miséricordieux avec vous. Alamu ibad Allah, anna Allah tayyibun, la yakbalu min al-ahmali wal-aqwali illa tayyiban. Subhanahu wa ta'ala. Et sachez, soumis à Allah subhanahu wa ta'ala, qu'Allah est bon. Il n'accepte des œuvres et des paroles que ce qui est bon. واعلموا عباد الله أن الله جواد كريم يحب الجود والكرم، وما نقصت صدقة من مال بل تزيد. يسأل الشيخ الله سبحانه وتعالى que الله est très généreux et il aime la générosité et la charité ne diminue en rien la fortune de la personne mais il l'augmente. واعلموا عباد الله أنه ما تواضع أحد لله إلا رفعه الله سبحانه وتعالى. يسأل خيرنا الله سبحانه وتعالى que tout être qui fait preuve de modestie الله سبحانه وتعالى l'élève en degré. واعلموا عباد الله أنه ما أحسن عبد إلى الخلق إلا أحسن الله إليه. Sachez, frère, en Allah subhanahu wa ta'ala, qu'on le soumet à Allah subhanahu wa ta'ala. Et bienfaisons avec les créatures d'Allah, Allah subhanahu wa ta'ala, et bienfaisons avec lui. Wa man ghafara linnasi ghafara Allahu lah. Et celui qui pardonne aux gens, Allah subhanahu wa ta'ala lui pardonne. Wa man takabbara ala ibadillah, wada'ahu Allah subhanahu wa ta'ala wa adallahu Allah. Et celui qui fait preuve d'orgueil face aux gens, Allah le rabaisse. Ibad Allah, alamu anna man yassara ala mu'sirin, yassara Allahu alayhi fi dunya wal akhira. Et celui qui facilite la situation d'un endetté, Allah lui facilite sa situation dans ce bas monde et dans le delà. فَالْجَزَاءُ أَخِوَةَ الْإِسْلَامِ مِنْ جِنْسِ الْعَمَلِ وَكَمَا تَدِينُ تُدَانُ. Les récompenses sont l'effet des œuvres. Et ce que tu auras fait, il te sera fait. عباد الله من فرج عن مسلم كربة من كرب الدنيا فرج الله عنه كربة من كرب الآخرة. Donc Allah subhanahu wa ta'ala, celui qui soulage un soumis à Allah subhanahu wa ta'ala d'une détresse dans ce bas monde, Allah subhanahu wa ta'ala le soulage d'une détresse dans le delà. وَعْلَمُوا عِبَادَ اللَّهِ أَنَّهُ أَنَّ اللَّهَ سُبْحَانَهُ وَتَعَالَى فِي حَاجَةِ الْعَبْدِ مَا كَانَ الْعَبْدُ فِي حَاجَةِ أَخِيهِ. Et sachez, frère, en Allah subhanahu wa ta'ala, que Allah subhanahu wa ta'ala comble le besoin d'un soumis tant que soumis comble le besoin de son frère. وَمَنْ سَلَكَ طَرِيقًا يَلْتَمِسُ بِهِ فِيهِ عِلْمًا سهل الله له به طريقا إلى الجنة. وهنا العلم المقصود في حديث الرسول صلى الله عليه وسلم علم الشريعة علم الدين لأنه خير كله. Et aussi, chers frères, Allah subhanahu wa ta'ala, que celui qui prend une voie pour chercher la science du livre et de la sunna, Allah subhanahu wa ta'ala lui facilite une voie vers le paradis. Et ce qui est concerné ici dans le hadith du prophète alayhi salatu wasalam par la science, ce n'est que la science du livre et de la sunna, car c'est dans celle-ci qu'il y a le bien, dans tous ses côtés, dans tous ses aspects. عباد الله ومن غدا إلى المسجد وراح عد الله له نزلا من الجنة كلما غدا أو راح. أي كان في ضيافة الله سبحانه وتعالى كلما غدا أو راح إلى المسجد. وهذا فضل عظيم من الله سبحانه وتعالى. Sachez, frère, en Allah subhanahu wa ta'ala, celui qui part le matin et le soir vers la mosquée, Allah subhanahu wa ta'ala lui invite, lui prépare une invitation au paradis matin et soir. Et ça, c'est une énorme récompense qu'Allah subhanahu wa ta'ala a promis à ceux qui remplissent les mosquées d'Allah. فتأمل أخ الإسلام تأمل هذا وتذكر أن الجزاء من جنس العمل وكما تدين تدان وفي هذا فليتنافس المتنافسون. Mais dites, frère, en Allah subhanahu wa ta'ala, ces récompenses qui sont les faits de ces nobles œuvres, et c'est dans cela que nous devons rivaliser. Et les récompenses sont les faits des œuvres, et ce que tu auras fait, il te sera fait. Ibad Allah, Allah subhanahu wa ta'ala نوع لنا أبواب الخير وبين لنا أجرها ومكانتها لكي نغتنم أوقاتنا فيها كما بين لنا أنواع الشر لكي نحذرها. فكل شيء كل ما يقرب إلى الله لا بينه الله سبحانه وتعالى وبينه رسول الله صلى الله عليه وسلم وكل ما يبعدنا ويغضب الله عنا إلا حذرنا منه الله سبحانه وتعالى ورسوله صلى الله عليه وسلم. سمعنا الله سبحانه وتعالى سمي الله سبحانه وتعالى Les œuvres du bien et les portes du bien et les moyens du bien sont divers. Allah subhanahu wa ta'ala nous a montré leur mérite ainsi que son message alayhi salatu wasalam. Il nous a montré aussi leur récompense pour qu'on profite de notre temps dans le bien. Comme il nous a montré, clarifié subhanahu wa ta'ala ainsi que son message alayhi salatu wasalam sur le mal et les moyens du mal pour qu'on y fasse très attention. Et qu'on s'en éloigne. Ibad Allah, ma dahara al-ghulul et al-khadi'a, ما ظهر الغلول وأكل المال بغير حق في قوم إلا أوقع الله في قلوبهم الرعب وابتلاهم بالذل. لأن الله سبحانه وتعالى compte à Paris la trahison et le fait de s'accaparer de l'argent des autres sans droit, sans aucun droit, il apparaîtra chez ce peuple. Allah subhanahu wa ta'ala, on voit sur ce peuple, Allah subhanahu wa ta'ala jettera dans ce peuple et jettera dans leur cœur la peur. La peur, et ils seront méprisés. وَهَذَا جَزَاءُ Ça, c'est la récompense de la trahison. وَمَا لَكَتَ قَوْمُ الْعَهْدَ إِلَّا سُلِّطَ عَلِهِمُ الْأَعْدَى هذه العهود التي تنتقد وهؤلاء الأعداء الذين سلطوا علينا أو سلطوا على بعضنا ما هي إلا بسبب عدم احترامنا للعهود. Donc Allah subhanahu wa ta'ala est qu'on sache qu'on est un peuple ne respecte pas les pactes d'Allah subhanahu wa ta'ala. Allah subhanahu wa ta'ala les éprouvera avec ses ennemis. Et regardez notre situation et la situation de la communauté. Et regardez les situations de certains individus, regardez par rapport à leur pacte. Que ce soit avec Allah, que ce soit avec eux-mêmes, que ce soit avec leur famille, que ce soit avec la société dans laquelle ils vivent, que ce soit avec leur patron. Et on a compris. Ce qu'on fait, il ne sera fait. Les récompenses découlent des œuvres. Ibad Allah, man wasala rahimahu, wasalahu Allah. Wa man qata'aha, qata'ahu Allah. Et man wasala rahimahu Allah. Wasalahu bi rahmatih. Wa man qata'aha, qata'ahu Allah subhanahu wa ta'ala bi rahmatih. Allah subhanahu wa ta'ala, celui qui entretient ses liens familiaux, Allah le couvre de sa miséricorde. Et celui qui les coupe, Allah le coupera de sa miséricorde. وَمَنْ آوَى إِلَى اللَّهِ آوَى آوَاهُ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى الَّذِي يَلْتَجِئُ إِلَى اللَّهِ يَحْفَظُهُ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى Et celui qui cherche refuge auprès d'Allah, Allah le protège, subhanahu wa ta'ala. وَمَنْ أَعْرَضَ عَنِ اللَّهِ أَعْرَضَ اللَّهُ عَنْهُ أعرض عن حقوق الله عن دين الله عن سنة رسول الله صلى الله عليه وسلم فالله سبحانه وتعالى يعرض عنه فالجزاء من جنس العمل. Et celui qui se détourne d'Allah subhanahu wa ta'ala, Allah se détourne de lui et le laisse libre à lui-même. Il se détourne de la religion d'Allah subhanahu wa ta'ala, des droits d'Allah, de la sunna de son prophète alayhi salatu wassalam, Allah subhanahu wa ta'ala se détourne de lui et le laisse libre à lui-même. ومن تقرب إلى الله تقرب الله إليه أكثر من تقرب إلى الله بأعمال الخير تقرب الله منه أكثر. Et celui qui se rapproche d'Allah subhanahu wa ta'ala par les bonnes œuvres, Allah subhanahu wa ta'ala se rapproche encore plus de lui. عباد الله من أشبع مسلما من جوع أطعمه الله سبحانه وتعالى من ثمار الجنة. Allah subhanahu wa ta'ala est celui qui nourrit un muslim qui a faim, Allah le nourrira des fruits du paradis. وَمَنْ سَقَى مُسْلِمًا عَلَى ضَمَئٍ وَهُوَ عَطْشَانٍ سَقَاهُ اللَّهُ مِنْ أَنْهَارِ الْجَنَّةِ Et celui qui étanche la soif d'un muslim qui a soif, Allah le fera boire des fleuves du paradis. وَمَنْ كَسَى مُسْلِمًا مِنْ عُلِيٍ كَسَاهُ اللَّهُ مِنْ حُلَلِ الْجَنَّةِ Et celui qui vêtit un musulman qui n'a pas de vêtements, Allah le vêtit des parures du paradis. فلنتفكر ونتأمل في حالنا ونحن في فصل الشتاء في من لا لباس لهم ولا مأوى لهم ولا طعام لهم ونحمد الله سبحانه وتعالى ونقم بواجبنا تجاه ديننا على هذه النعم التي أكرمنا الله سبحانه وتعالى بها لأن النعم تدوم بالشكر لئن شكرتم لأزيدنكم وتذهب وتفقد بكفرانها بعدم القيام بما أوجب الله سبحانه وتعالى علينا. أن الله سبحانه وتعالى et en cette période d'hiver qu'on pense alors qu'on est en pleine santé, on est comblé des biens du fait de Allah سبحانه وتعالى de tous les côtés, qu'on pense à ceux qui n'ont pas de vêtements, ceux qui n'ont pas de nourriture, ceux qui n'ont pas de gîte où aller dormir, et qu'on soit reconnaissant à Allah subhanahu wa ta'ala pour les bienfaits avec lesquels il nous a comblés. Car les bienfaits durent quand on est reconnaissant à Allah subhanahu wa ta'ala et disparaissent et diminuent quand on est ingrat vis-à-vis d'Allah subhanahu wa ta'ala. Et la reconnaissance, c'est le fait de mettre en application les ordres d'Allah subhanahu wa ta'ala et de s'abstenir de ce qu'il a interdit et d'utiliser les bienfaits d'Allah subhanahu wa ta'ala dans ce qu'Allah subhanahu wa ta'ala aime et agrée. Ibadallah, wa man nasara akhahu ala al-haq. ومن نصر أخاه المسلم على الحق نصره الله سبحانه وتعالى نصره على الحق لم ينصره على الظلم ينصره الله سبحانه وتعالى et celui qui fait triompher et soutient son frère dans la vérité, Allah subhanahu wa ta'ala le fait triompher. Il le soutient dans la vérité, non pas dans la justice. Il le soutient dans quelque chose, dans une situation qui est véridique. Hein? Il ne s'allie pas à lui dans une injustice. Dans ces cas-là, Allah subhanahu wa ta'ala, il le fera triompher. وَمَنْ خَدَلَ أَخَاهُ الْمُسْلِمِ خَدَلَهُ اللَّهُ أي من أضعف أخاه المسلم أضعفه الله subhanahu wa ta'ala. Et celui qui fait faiblir son frère muslim, Allah subhanahu wa ta'ala le faiblira. وَمَنْ أَخَدَ أَمْوَالَ النَّاسِ يُرِيدُ أَدَاءَهَا أَدَّهَ اللَّهُ عَنْهُ. Et celui qui emprunte de l'argent chez les gens avec l'intention de les rendre, Allah subhanahu wa ta'ala va les rendre pour lui. وَمَنْ أَخَدَ أَمْوَالَ النَّاسِ يُرِيدُ إِتْلَافَهَا أَتْلَفَهُ اللَّهُ subhanahu wa ta'ala. Et celui qui prend, qui emprunte de l'argent chez les gens, qui n'a pas l'intention de le rendre, Allah lui fera détruire. أَقُولُ مَا تَسْمَعُونَ وَأَسْتَغْفِرُ اللَّهَ لِي وَلَكُمْ فَاسْتَغْفِرُوا إِنَّهُ الْغَفُورُ الرَّحِيمُ. الحمد لله الحمد لله كم له علينا من نعم وإن تعدوا نعمة الله لا تحصوها وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله تركنا على البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك صلوات ربي وسلامه عليه ورضي الله عن صحبه الكرام ومن تبعهم بإحسان ليوم الدين عباد الله الجزاء من جنس العمل وكما تدين تدان اعلم عبد الله أن من جمع بين متحابين في الله أو أصلح بين اثنين جمعه الله جمع الله بينه وبين أحبته وأصلح الله شأنه يصاح فيقول الله سبحانه وتعالى كسوي كيابغ pour réunir entre eux deux personnes qui s'aiment pour Allah, ou qui réconcilient entre deux personnes, Allah le réunira avec ceux qu'il aime, et il amendera sa situation. اعلموا عباد الله أن من كانت همته الآخرة جمع الله له شمله وجعل غناه في قلبه وآتته الدنيا وهي راغمة من كانت همته الآخرة وعمل لها وسعى لها جمع الله سبحانه وتعالى أمره ولم يتشتت فكره وجعل الدنيا تتبعه راغمة عن نفسها إساش خيرون الله سبحانه وتعالى celui dont les ambitions c'est le delà. Allah subhanahu wa ta'ala lui réunira sa situation. Il lui réunira ses pensées. Et il fera que sa fortune soit, il est dans son cœur. Toute sa fortune, il est dans son cœur. Et ce bas monde lui sera soumis malgré lui. Malgré ce bas monde, il lui sera soumis. Parce que ça, son ambition, c'est la rencontre d'Allah subhanahu wa ta'ala. Et il fait tout pour la rencontre d'Allah subhanahu wa ta'ala au niveau de ses œuvres. Il s'abstient de ce qu'Allah subhanahu wa ta'ala a interdit. وَمَنْ كَانَ هَمُّهُ الدُّنْيَا فَرَّقَ اللَّهُ عَلَيْهِ أَمْرَهُ وَجَعَلَ فَقْرَهُ بَيْنَ عَيْنَيْهِ وَلَمْ يَأْتِي مِنَ الدُّنْيَا إِلَّا مَا كَتَبَ اللَّهُ لَهُ. وَالَّذِي كَانَ هَمُّهُ الدُّنْيَا فَدَائِمًا يُفَكِّرُ فِي الْفَقْرِ ويفكر في في أمور الدنيا، ففكره مشتغل عما يرضي الله سبحانه وتعالى، ولن يأتيه من الدنيا إلا ما كتب الله سبحانه وتعالى له. إن الله سبحانه وتعالى celui dont les ambitions si ce bas monde, Allah éparpillera ses pensées, il éparpillera son esprit, il aura toujours peur de la pauvreté. Il n'aura de ce bas monde que ce qu'Allah subhanahu wa ta'ala lui a destiné. Lui a destiné. Ibad Allah. Wa akad al-hal. Fi jami' al-umur. Al-jaza'u min jinsi al-amal. Wa kama tadinu tudan. Yaqulu Rabbuna subhanahu wa ta'ala. Faman ya'mal mithqala dharratin khayran yarah. Wa man ya'mal mithqala dharratin sharran yarah. Soumet Allah subhanahu wa ta'ala, c'est ainsi dans toutes les situations et concernant tous les œuvres. Car la récompense est l'effet de l'œuvre. Et comme tu le feras, il te sera fait. Et le verset dans la traduction approximative nous dit cela. Quiconque aura accompli une once de bien, le verra. Et quiconque aura accompli une once du mal, le verra. Fa'alayna ibad Allah. بتقوى الله عز وجل لأنها أساس السعادة وسبيل الفوز والنجاة في الدنيا والآخرة. واعلم أخ الإسلام أن تقوى الله سبحانه وتعالى هي امتثال الأوامر بدليل من الكتاب والسنة رجاء ثواب الله عز وجل، وهي كذلك اجتناب ما نهى الله سبحانه وتعالى عنه وما نهى عنه رسول الله صلى الله عليه وسلم بدليل من الكتاب والسنة مخافة معصية الله، مخافة عقاب الله عز وجل. فإن الله سبحانه وتعالى c'est pour ça إن notre devoir de d'accomplir taqwa. Taqwa c'est quoi? C'est la base du bonheur dans ce bas monde et dans le delà. C'est la voie vers la réussite et vers la félicité dans ce bas monde et dans le delà. Et taqwa c'est quoi? C'est très simple. C'est le fait de mettre en application les ordres d'Allah subhanahu wa ta'ala avec preuve venant de la parole d'Allah subhanahu wa ta'ala et de la sunna de son messager alayhi salam, en espérant les récompenses d'Allah. Et c'est aussi le fait de s'abstenir de ce qu'Allah subhanahu wa ta'ala interdit avec preuve venant du livre et de la sunna, en ayant peur du châtiment d'Allah subhanahu wa ta'ala. Ça, c'est taqwa. Et il nous incombe de préserver les droits d'Allah subhanahu wa ta'ala. Wa natadhakkar ikhwata al-islam أن هذه الحياة الدنيا التي نعيشها ما هي إلا ميدان للعمل، وما يقدمه العبد من خير أو شر يلقاه بين يديه يوم القيامة يوم يلقى ربه سبحانه وتعالى وينظر إلى صحيفة مال هذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها، يرى كل شيء موجود، كل ما عمل في حياته يجده بين يديه ويكون مسؤولا عنه ويسأل عنه، إن كان خيرا فليحمد الله وإن كان غير ذلك فالإنسان لا يلوم إلا نفسه. Et qu'on se rappelle, par Allah subhanahu wa ta'ala, que ce bas monde dans lequel nous vivons n'est qu'un champ d'œuvre, un champ dans lequel il fait œuvrer. Et c'est un champ dans lequel les personnes œuvrent, le bien et le mal. Mais ceci, chacun de nous va le retrouver devant lui le jour où il rencontrera Allah subhanahu wa ta'ala. Où il aura le manuscrit de ses œuvres entre ses mains. Et il dira ce jour-là, pourquoi ce livre n'a rien omis, ni la petite œuvre, ni la grande. Tout est présent. Même les choses auxquelles il donnait aucune importance, tout est là. Et si c'est du bien, bah qu'il loue Allah subhanahu wa ta'ala, qu'il lui a permis, qu'il lui a facilité le chemin du bien. Et si c'est le contraire, bah il n'a qu'à se prendre à lui-même. فَعَلَيْنَا أَنَّ تَقِيَ اللَّهَ سُبْحَانَهُ وَتَعَالَى فِي حَيَاتِنَا فَهَذِي الدُّنْيَا زَائِلَ فَهِيَ كَالسَّرَابِ. Allah subhanahu wa ta'ala, nous devons préserver les droits d'Allah subhanahu wa ta'ala concernant ce bas monde. Et qu'on fasse très attention. رَبُّنَا كَرِيمٌ رَبُّنَا حَلِيمٌ وَنَنْظُرْ كَمْ مِنَ الْمُخَالَفَاتِ عِنْدَنَا فِي حَيَاتِنَا كُلُّ الْوَاحِدِ مِنَّا يَنْظُرْ مِنْ رَأْسِهِ إِلَى رِجْلَيْهِ كَمْ هُوَ مُخَالِفٌ لِشَرْعِ اللَّهِ وَلِسُنَّةِ رَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ. وربنا يقول فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم. أمر واحد، أمر واحد، ويأتي تأتي الفتنة على الإنسان وتأتي ويأتي العذاب. فانظر إلى حالنا، فربنا كريم مع مخالفتنا ونحن في نعم لا تعد ولا تحصى. فعلينا أن نرجع إلى ربنا سبحانه وتعالى وأن نحاسب أنفسنا قبل أن نقف بين يديه سبحانه وتعالى، لأن ذلك اليوم سيكون الحساب بدون عمل. واليوم إن حاسبت نفسك ممكن أن تدرك ما فاتك. الله سبحانه وتعالى نديرون تريز اتونسيون سو با موند ايتي فيمير سو با موند سي كوم ان ميراج ايتي يوا ديسباريتر بيانتو سا فان اي افيك سيرتيتود يل اورا اون فان. دونك il faut qu'on voit avec quoi on peut retrouver Allah subhanahu wa ta'ala et qu'on regarde combien il est grand que nous concernons la clémence d'Allah subhanahu wa ta'ala, qu'on regarde combien de divergences on est avec la loi d'Allah et la sunna de son prophète alayhi salatu wassalam. Chacun de nous y regarde de sa tête jusqu'aux pieds. Donc combien de divergences on est avec la sunna du prophète alayhi salatu wassalam, hein, et avec les lois d'Allah subhanahu wa ta'ala, ce que lui donne Allah subhanahu wa ta'ala. Et malgré tout ça, Allah subhanahu wa ta'ala nous comble de ses bienfaits. Et nous devons revenir vers Allah subhanahu wa ta'ala, parce qu'il est dit dans le verset qui a été cité qu'il fasse attention ceux qui sont en divergence avec un seul ordre. Un seul ordre. Donc, de qui du message alayhi salatu wassalam, qu'il ne soit pas, qu'il ne leur arrive pas à la sédition, il est énorme le châtiment, et le châtiment douloureux. Notre souverain est clément, et il nous couvre de sa miséricorde, il nous couvre de ses bienfaits. Nous devons être reconnaissants à tout cela, et revenir vers Allah subhanahu wa ta'ala, et rattraper le temps perdu, et essayer de rattraper nos lacunes, faire nos comptes aujourd'hui, tant qu'on peut. Avant qu'on soit devant Allah subhanahu wa ta'ala, à ce moment-là, c'est les comptes, sont les œuvres. Et ici, on peut faire les comptes et remédier à nos lacunes. On peut peser notre situation. Où sommes-nous face à Allah al-Azim, Rabbul Arsh al-Azim, an yarzuqana wa iyyakum husna ibadati, an yuzqana wa iyyakum shukra ni'amihi wa husna ibadati subhanahu wa ta'ala. Salut subhanahu wa ta'ala, an jahanna wa iyyakum من الذين يستمعون القول فيتبعون أحسنه إنه ولي ذلك والقادر عليه. وأسأله سبحانه وتعالى أن يرزقنا وإياكم الفقه في دينه إنه ولي ذلك والقادر عليه. وأسأله سبحانه وتعالى أن يشافي مرضى المسلمين وأن يعافي مبتلى المسلمين وأن يغفر لأموات المسلمين. أسأله سبحانه وتعالى أن يجمعنا وإياكم على الحق وبالحق. أسأله سبحانه وتعالى أن يوفق ولاة أمور المسلمين في مشارق الأرض ومغاربها إلى ما يحب ويرضاه، وأن يرزقهم بطانة صالحة تعينهم على إقامة الدين إنه ولي ذلك والقادر عليه. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا، ربنا إنك رؤوف رحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك. وصل اللهم وسلم وبارك على محمد وعلى آله وصحبه أجمعين.